இந்த பிள்ளையண்டாதி பிரபந்தம் என்பது சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமாரவரதாச்சாரியார் அவரால் அனுகிரகிக்கப்பட்டது. இது இதுக்கு முன்னாடி மகான்கள்லாம் அந்த பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பார். இது 20 பாசுரங்கள். அந்த 20 பாசுரங்களும் வேதத்தினுடைய பூர்வ பாகமான கர்மகாண்டத்தினுடையவும் உத்தர பாகமாக இருக்கக்கூடிய வேதாந்த பாகத்தினுடைய அர்த்தமாகவும் அமைந்ததுன்னு மகான்களுடைய வியாக்கியானம். இதுல அந்தாதி தொடையில இருக்கும். அந்தாதி தொடை, அந்தாதி தொடை அப்படிங்கிறது ஒரு பாசுரத்தினுடைய முடிவு பதம் என்னவா இருக்கோ அதை கொண்டு அடுத்த பாசுரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு சொல்றதாக இருக்கும். இது நம்ம பார்த்திருக்கோம், ராமானுசனுற்றந்தாதி இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆழ்வார்களினுடைய அருளி செயல இருக்கக்கூடிய இயற்பா, முதல் திருவந்தாதி 2, 3, 4 அந்தாதி தொடையில அமைஞ்சிருக்கும். இதுல ஒரு வைசிஷ்டியம் என்னன்னா, இந்த அந்தாதிங்கிறது 100 பாசுரங்களாகவோ இல்ல 10 பாசுரங்களாகவோ இருக்கும். இந்த கண்ணினன் சிறுத்தாம்பு பார்த்திருக்கோம், கண்ணினன் சிறுத்தாம்பும் அந்தாதி தொடையில இருக்கும். இது அந்த மாதிரி அந்தாதி அப்படிங்கிற ஒரு அதாவது ஸ்டைல் அந்த ரீதியில, இது தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு ரீதி. மற்ற பாஷைகள்ல இருக்கான்னு தெரியாது, தமிழ்ல ரொம்ப நிறைய அந்த மாதிரி இருக்கும். இதுல அந்த குமாரவரதாச்சார் நயனாராச்சாரியாருடைய தனியன்லேயே இதை சொல்ற, சீரார் தூப்புல் பிள்ளையந்தாதி என்று சொழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினைக்கு எழுமொழிந்தான். ஏரார் மறை பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. அதாவது உலகு உய்யவே, உலகு உய்யவேன்னா லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காகவே இதை பண்ணினார் சுவாமி தேசிகன். எல்லா கிரந்தங்களையும் அனுகிரகிச்சார். அதே ரீதியில வரதாச்சாரியரும் அதை பண்ணியிருக்கார். மறை பொருள் எல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே, வேதங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக, வேதங்களே லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக ஏற்பட்டவை தான். ஜெகத்ஹிதா அனுசாசனம், ஜகத்துக்கு ஹிதத்தையே அனுசாசனம் பண்ண வந்ததுங்கிறது தான் மறைகள், வேதங்கள். அதனுடைய சாரத்தையும் அதே ரீதியில எடுத்து கொடுக்கிறார். ஏரார் மறை பொருள், ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வேதங்களுடைய மறை பொருள் எல்லாம் உலகு உய்யவே. ஏன் எப்படி பண்ணார், செழுந்தமிழால் பிள்ளையந்தாதி என்று. நல்ல செந்தமிழ், செந்தமிழ்ல பிள்ளையந்தாதியாக. இந்த பிள்ளையந்தாதி யாரு, யாருடைய பிள்ளையந்தாதி அப்படின்னு கேட்டா, தூப்புல் பிள்ளையந்தாதி. சுவாமி தேசிகன் தூப்பல்ல அவதாரம் பண்ணின அந்த சிறந்த தூப்புல், சீரார் தூப்புல் பிள்ளை எந்தாதி என்று செழுந்தமிழால் அவருடைய திருவடிக்கு, அவருடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி நேராக வேதாந்த தேசிகர் தாளினைக்கு. அதாவது சாக்ஷாத் எப்படி அமுதனார் ராமானுசனுடைய, ராமானுசனை போற்றி பாஷ்யக்காரரை போற்றி நூற்றந்தாதியா பண்ணினாரோ, அதே ரீதியில நேராக சாக்ஷாத்தாக வேதாந்த தேசிகர் தாளினைக்கு மொழிந்தவர் வரதாரியன். அப்படிப்பட்ட சீராகிய வரதாரியன் பாதம், அவருடைய திருவுடைகளை நம்ம ஆசிரியக்கணும். நான் எப்பவுமே பத்ரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், இந்த மாதிரி வைலட்சண்யங்கள் நிறையா உண்டு. ஒரு விஷயத்தை சொல்ற பொழுது யார் அந்த விஷயத்தை சொல்றா, அது என்ன விஷயம், அது யாருக்காக ஏற்பட்டது, இதெல்லாம். அப்போ ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் உண்டு, பக்ரு வைலட்சண்யம் உண்டு, விஷய வைலட்சண்யம் உண்டு. இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், தேசிகனுடைய திருவடிக்கு சொல்லக்கூடிய பக்தாவனுடைய வைலட்சணம். இப்படி ஒரு ஒரு ரொம்ப விலட்சணமாக ஒரு பல சிறப்புகளை கொண்டது இந்த பிள்ளையந்தாதி. இந்த பிள்ளையந்தாதியில முதல்லயே சொல்லுற மன்னியமங்கே தூப்புற பிள்ளபாதமின் சென்னியதேன்னெல்லாம் அதையெல்லாம் சொல்லி வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருப்பா மகான்கள். இதுல 11வது பாசுரம் எனக்கு எழுதப்பட்ட கட்டளை, இத யதாமதி இங்கு விஞ்ஞாபனம் பண்றேன். கீழே 10வது பாசுரத்துல சுவாமி தேசிகனை ஆசிரியிச்சா நம்முடைய தீவினைகள் அந்த பாபங்கள்லாம் விலகி போறதுன்னு சாதிச்சார். அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புல ஐயன். அப்படி தீவினை மாற்றி அருள் பண்ணினா என்ன ஆகும்? இடர் தரும் இப்பறவை கடல் அமிழ்ந்த எண்ணெய். பிறவிக்கடல்ல அமிழ்ந்து கிடக்கக்கூடிய மூழ்கின்னு இருக்கோமோ இல்லையோ, அதுல இருந்து நம்ம மீட்டு கடையற பாசங் நின் தாளினை சுவாமி தேசிகன் அது பண்ணி அவர் சொன்ன கற்பகமேனு அந்த பாசுரத்தை முடிச்சார். அந்த 10வது பாசுரத்தை கற்பக விரக்ஷம்ங்கிறது என்ன பண்ணும்? சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சொல்றோம் இந்த கற்பக விரக்ஷத்துக்கு என்ன அப்படின்னா, எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கும். கற்பக விரக்ஷம் கல்பலதா அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் கற்பகம். வேணுமா என்ன வேணுமோ, ஆனா கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். நமக்கு எது ஹிதமோ அதுதான் கொடுக்கும். பெருமாள்கிட்ட போய் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அதாவது வேண்டாத விஷயங்கள்லாம் கேட்டால் கொடுப்பாளன்னா கொடுக்க மாட்டார். நமக்கு எது ஹிதமோ ஹிதத்தை தான் கொடுப்பார். ஹிதத்தை கேட்டால் கிடைக்கும், அஹிதமானதையெல்லாம் கேட்டால் அது கிடைக்காது. அதனால அப்படிதான் கற்பகம். கற்பகம்னா எது வேணா கொடுத்துடலாமா என்னன்னா, அது சாஸ்திர விருத்தமான ஆசைகள் அப்படிலாம் இருந்தால் அது கொடுக்காது. அதை சொல்லி தோஷம் சொல்லக்கூடாது. நம்ம கேட்கறது ஒரு சாஸ்திரத்துக்கு உட்பட்டதான ஆசைகளாக இருந்தால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அது மாதிரி சொல்ற அந்த கற்பகமாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த திருவடி சரி, அவர் ஆசிரியத்தை எல்லாம் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுத்தார் அப்படின்னு விட்டா அது அப்படி அவசியம் இல்லையே. அதனால அதுக்கே இவர் பீடிகை போட்டுன்ற, சுவாமி நான் கற்பகமேன்னு சொல்லிவிட்டேன், கேட்டதெல்லாம் உணர்ந்தவருடைய கற்பகமாக சுவாமி தேசிகன் இருக்காரோ இல்லையோ, அப்போ நீ என்ன கேட்க போற? எல்லார்ட்டையும் போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்போ பணத்தை கொடு காசை கொடு இதை கொடு நான் போய் கேட்க போறோம்? அப்படி இல்லை. அது இங்க சொல்லிடுற கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன், வெற்பிடையே நின்று வெந்த பத்தியிலும் மேவமாட்டேன், பற்பல் கலை வல்ல பாவலனே பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளே. இவர் என்ன கேட்க போறார் சொல்லிவிட்டார். இப்போ அரும்பொருளை அடியேனுக்கு அருளாய். அரும்பொருள் என்ன தெரியும்? மோட்சத்துக்கு உண்டான உபாயங்கள் தத்வஹித புருஷார்த்தங்கள் தான் எனக்கு அருள வேண்டும். அதுல சரி நீ கற்பகமேன்னு சொல்லிவிட்டீரே, எதையாவது ஏதாவது கேட்டுட்டார்னா என்ன பண்றது அப்படின்னா சொல்லிடுறாரு. இங்க சுவாமி தேசிகிட்ட கரெக்டா சொல்லணும், கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் துதிக்க மாட்டேன். ஐயா சுவாமி தேசிகனை வைராக்கிய பஞ்சகத்தில் சொல்லிவிட்டாரு. அவர் வித்யாரண்யருக்கு எழுதி அனுப்பின பதில் அது. இந்த வைராக்கிய பஞ்சகம்ங்கிறது 5 ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள், வைராக்கியத்துக்காக ஏற்பட்டது. ஏன்னா சுவாமி தேசிகன் யாரு? ஞான வைராக்கிய பூஷணமோ இல்லையோ, ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடியவர் ஞான வைராக்கிய பூஷணம். அவர் வேற எப்படி எழுதுவார்? வித்யாரண்யர் இவருடைய பால்ய சிநேகிதர், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இவரோட ஒன்னா வாசித்தவாள்னு அவ கதைகள் சொல்றார். அவர் அங்க விஜயநகர சாம்ராஜ்யத்துல பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கார். அவ அந்த ராஜா ஆதரிக்கிறார். சுவாமி தேசிகன் இங்க உஞ்சவிருத்தி பண்ணிட்டு ஒரு அவருடைய காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். நல்ல பண்டிதர், இவரிடத்துல கௌரவம் உண்டு. தன்னுடைய பால்ய சிநேகிதர் இந்த மாதிரி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கு கஷ்டம் வந்துவிடுது. ஒரு ஓலை எழுதியன், நீ இங்க இங்க வந்துட்டாக்க ராஜா அவனுடைய ஒரு இதையெல்லாம் இருக்குமேன்னா அதுக்கு பதில் எழுதுறார், க்ஷோணி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல க்ஷுபித் க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் ந மன்யாமகே தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே யோ அசௌ தயாளுஹு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். நான் வந்து இந்த ராஜாக்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம், என்ன ஒரு பெரிய தன்யனாக நினைக்க மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய அனுகிரகங்கள்லாம் தேவையில்லை. அதுவும் எப்பேற்பட்ட ராஜாக்கள், பூமியில ஒரு கோணம் ஒரு மூலை, என்ன பூமி முழுக்கவா இவா அரசாள போறா, எத்தனையோ ராஜாக்கள்ல இவரும் ஒரு ராஜா, அந்த ராஜாவில் ஒரு போர்ஷன், இவா ஊர் எல்லையை தாண்டினா அவளுக்கு மதிப்பு கிடையாது. யா சுதேசே பூஜ்யதே ராஜான்னு சொல்லுவான். ராஜாவுக்கு அவ ஊர்ல மதிப்பு, ஊர் எல்லையை தாண்டினா அடுத்த ஊர்ல மதிப்பு கிடையாது. இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறோம், அடுத்த ஊர்ல பெரிய மனுஷனான்னு கிடையாது, அங்க போனா இவன் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி அதனால க்ஷோணி கோண, அது ஒரு கோணத்துல சத அம்சம், அதுல நூத்துல ஒரு பொங்கல பாலனம் அதை பண்றக்கூடிய. அப்புறம் நரேந்திர சாட்டு, அவள்லையெல்லாம் ராஜாக்கள்லயும் சாட்டுன்னா அவளை புகழறது, அவளை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம், நான் தன்யனாக நினைக்க மாட்டேன். ஆனா உமக்கு என்ன என்ன இருக்கு, அதாவது தன்யாமகே தேவம் சேவித்துமேவ நிச்சுனுமகே, சாட்சாத் பகவானை தவிர வேற யாரையும் நான் ஸ்தோத்திரம் பண்றதாக இல்லை. பகவான் ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலே போறோம். யாரு, அத்திகிரியில இருக்கக்கூடிய கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. கரிகிரியில இருக்கக்கூடிய கண்ணன் ஒல்லியோ அவர், கண்ணன் என்ன பண்ணா, அவருடைய பால்ய சிநேகிதனாக இருக்கக்கூடிய குச்சேல முனையே, அந்த குச்சேல முனிவருக்கு ஒரு பிடி அவள் தானாமுஷ்டி இல்லையா, ஒரு பிடி அவளை கொடுக்கறதுனால குபேரனுடைய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா கிடைக்காத ஐஸ்வர்யமா ராஜாவெல்லாம் பண்ணி கிடைக்க போறது. அப்படி ஒரு வைராக்கியமாக அந்த பண்ணினவர் சுவாமி தேசிகன். அப்ப இவர்கிட்ட கேட்க வேண்டியது எதை கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். அதனால இங்க அவர் சொல்லிட்டார், காசினியோரை கதிக்க மாட்டேன், இந்த மாதிரி பெரிய பிரபுக்களா இருக்கிறவா அவளையெல்லாம் போய் நான் போய் ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். சரி, வாகிட்ட போக வேண்டாம், பெருமாள்கிட்டயாவது போய் எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்கலாம் இல்லையோ, அதாவது அங்க போய் பெருமாள்கிட்ட போய் கேட்கணும் போகணும் வரணும்னா பெரிய தபஸெல்லாம் பண்ணணும், தபச்சரணங்கள்லாம் பண்ணாதான் அது கிடைக்கும். ஒரு விரதங்கள்லாம் அனுஷ்டானம், ஐஸ்வர்யம் பண்ணுனா பெரிய ஹோமங்கள் எவ்வளையோ இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, சாஸ்திரங்கள்லேயே சொல்றது. ஒரு இதையெல்லாம் சொல்றது, அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா என்ன வேணும், இதெல்லாம் வேணும்னா என்ன வேணும், அத்தனை இதையெல்லாம் சொல்றது. வேதங்கள்ல எத்தனையோ வழிகள்லாம் சொல்லியிருக்கு, அதுக்குண்டான தபச்சரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்காக போய் மலை காடெல்லாம் திரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு தபஸ் பண்ணி அந்த மாதிரி கேட்க போறேனா அப்படின்னா அதுவும் பண்ண போறது இல்லை சுவாமி. நானே வெறுப்பிடையே நின்று, வெறுப்புன்னா மலை பர்வதம் முதலான இடங்கள்ல, ஏன்னா தபஸ் பண்றது இங்கெல்லாம் பண்ணா தபஸ் பண்ண முடியாது, காடு மலைன்னு போய் நல்ல ஏகாந்தமான ஸ்தானத்துல இருந்து உட்காந்து பண்ணாதான் நின்று வெந்தபத்தில், அதில் மழையா காத்தா அதையெல்லாம் பராமரிசிக்க கூடாது, பார்க்க கூட கூடாது, ரொம்ப சிரமம், மழை காலமா வெய்ய காலமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு பலனை அடையணும். சாஸ்திரங்கள்லயும் அதுதான் சொல்றது, சாஸ்திரங்கள்ல பெரிய யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணணும். யாக யஜ்ஞம் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, அந்த யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம், அந்த திரவியத்தை எல்லாம் சேகரிக்கணும், பூமி எல்லாம் பார்த்துக்கிட்டு. ஒரு யாகம் பண்றதுன்னா சாமான்யமான காரியம் இல்லை, மகதா பிரயாசேன பண்ணணும். அந்த யாகம் பண்ணி வரக்கூடிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்த பிரயோஜனமும் சொல்பமான பிரயோஜனம் தான். அது எத்தனை காலம் இருக்க போறது அப்படின்னு கேட்டா ரொம்ப காலம் இருக்காது, அந்த பலன்கள்லாம் வராது. இதெல்லாம் உபனிஷத்தே சொல்றது, பரீட்சலோகான் கர்மச்சிதான், பெரிய இந்த கர்மா இந்த மாதிரி தபஸ்தரணாதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அடையக்கூடிய பலன்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் நஸ்வரம், அதெல்லாம் சாஸ்வதமாக இருக்காது. அந்த பலன்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், அப்புறம் அந்த பலன் தானா கை அந்த புண்ணியங்கள்லாம் போயிட்டுருது. பெருமாள் சாதிக்கிறாரோ இல்லையோ, க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, அந்த புண்ணியங்கள்லாம் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி இந்த லோகத்துக்கு வர வேண்டியதுதான். அந்த நஷ்ட ஐஸ்வர்யமாக போயிடும். ஐஸ்வர்யம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், நம்ம அனுபவிக்க அனுபவிக்க குறைஞ்சு போயிடும். ஆகினால அந்த பலன்களும் எனக்கு வேண்டாம், போய் அவாளையெல்லாம் தபஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டமான காரியங்களை எல்லாம் பண்ணி இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எனக்கு வேணுமா அப்படின்னா அந்த பலனையும் நான் கேட்க போறது இல்லை. சரி, அப்ப யார பண்ண போறேன்? தேவரீர் இடத்துலதான் வந்து யாச்சிக்க போறேன். கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். அப்ப காசினியோரை கதிக்கலாம், யார்கிட்ட? கற்பகமே என்று உங்க ஒரு கைத்தவன் என்றுரைத்தேன். நீர்தான் எனக்கு கற்பகம், நீர்தான் எனக்கு வேணும். சுவாமி எங்கிட்ட வந்தா இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதே, என்ன பண்றது அப்படின்னா ஒரு கண்டிலே என் கடுவினையே அது சொல்ற. இந்த பின்னாடியும் சொல்ல போற, தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தாள் கீழே சொன்னார் இல்லையோ, தூப்புல் துரந்தரனுடைய தூமலர்த்தாளாதான் அங்க இரண்டாவது பாசுரத்திலேயே சொல்றார். அதனால பத்தரேத்தும் தூப்புல் அற்புதன்னு சொல்றார். அவர் யாரு? அந்த இதெல்லாம் இல்ல, உமக்கு தெரியாத எனக்கு பற்பல் கலை வல்ல பாவலன். சுவாமி தேசிகனுக்கு தெரியாத கலைகளா? எதுவானாலும் கிடைக்கும், வேண்டித்தெல்லாம் தரும் கோதில்னு சொல்றது சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு பிருதம் வந்ததே, ஒரு தெரியாத வித்தை உண்டா இல்லையா? மந்திரசாஸ்திரம் என்ன, தந்திரசாஸ்திரம் என்ன, சில்பசாஸ்திரம் என்ன, சகல சாஸ்திரங்கள்லையும் பாவலன், பற்பல் கலை வல்ல பாவலன், சகலகலா வல்லவன் அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம்னு கேட்டா சுவாமி தேசிகன் தான். அப்படிப்பட்ட ஒரு பற்பல் கலைவல்ல பாவலன், எதுவானாலும் கிடைக்கும், ஆனா அதெல்லாம் கொடுக்க போறதில்ல, அதெல்லாம் கேட்கவும் மாட்டா. சுவாமி தேசிகன் எடுத்து போய் அதெல்லாம் கேட்க போறாளா? சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல எல்லாம் பாக்குற போது ஒரு யார் கோபத்திற்கு வயிறு ரொம்ப பெருசா போச்சு, தூணக்கீரை அதுலயும் ஜலங்கள்லாம் வெளிப்போய் இவரு வயிறு சரியா போயிடுத்து, பாம்பாட்டி வந்தான். அதே மாதிரி திருவகேந்திரபுரத்தில் சில்பியோட போட்டா ஒரு கிணறு கட்டுறேன்னா சுவாமி தேசிகனுடைய திருமாளிகளை இன்னைக்கும் அந்த கிணறு ஆச்சரியமான கிணறு. எந்த சாஸ்திரம் போற பல கலைகளும் தெரியும். அதே மாதிரி தந்திரங்கள் சாஸ்திரங்கள், கவி தார்க்கி கவியா தர்க்கமா எது வேணுமானாலும் தெரியும். பற்பல் கலைவல்ல பாவலன், பல கலைகளிலும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய அந்த ராஜா சார்வபௌமர். சிம்மம்னு சொல்றது கவி சிம்மம், தார்க்கிக சிம்மம்னு சொல்லக்கூடிய சிம்மம்னா சிரேஷ்ட வாசகம், ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மையோடு கூடினவர் அவர். பத்தர் ஏத்தும், பக்தர்கள்லாம் கொண்டாடக்கூடியவான அந்த ஒரு பாவம் அந்த, ஏன்னா பக்தர்களால் ஸ்தோத்திரம் பண்றதுனால அவருடைய பெருமை, பெயர்பட்ட பெருமைங்கிறது தெரியுது. பத்தர் ஏத்தும் தூப்புல் அற்புதன், என்ன ஒரு ஒரு பதமும் அழகான பதங்கள். அற்புதன் ரொம்ப ஆச்சரியமான கிருத்தியங்களை உடையவர், ரொம்ப ஆச்சரியமான செயல்கள் அற்புதனே. இப்ப இது என்ன கேட்க போறே? அருளாய் எனக்கு அனுகிரகிக்கணும். என்ன? அடியேனுக்கு அரும்பொருளே அருளாய், ரொம்பவும் உயர்ந்த பொருளோ எனக்கு. உபநிஷத்துல ஒரு கதை உண்டு, பிரதர்தனன்னு ஒரு மகாராஜா இந்திரன்கிட்ட போய் கேட்கறான், அவனுக்கு சகாயம் பண்ணினான், உனக்கு என்ன பண்ணும் கேளுன்னு கேட்டான். கேட்டா நீயே எனக்கு உபதேசம் பண்ணுன்னுட்டான். மனுஷர்களுக்கு எது ஹிததமம், என் மனுஷாய ஹிததமம் மன்யசேன்னு கேட்டான். மனிதர்களுக்கு மிகவும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுன்னுட்டான். அவன் ரொம்ப கூடமா சொல்லிட்டான் இந்திரன். நேரம் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் எல்லாருக்கும் சட்டன்னு கேட்டால் சொல்லக்கூடாது. சொன்னால் ஸ்ரீமத் ரகசியத்திலேயே சாரத்திலேயே சொல்கிறாரோ இல்லையோ, வருவது விசாரியாதே பிரம்மனுக்கு போலேன்னு சொல்றாரு. யார் கேட்குறான்றது பொறுத்தது, எல்லாரும் கேட்டா கேட்ட விஷயத்தையெல்லாம் உடனே சொல்லக்கூடாது, அதுவும் ரகசியார்த்தங்களை எல்லாம் நிச்சயமா சொல்லக்கூடாது. குரும் பிரகாஷே தீமான் மந்திரம் எத்தனை கோபையத்தன்னெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டிருக்கார் அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல. அதனால அருளாய் அப்படின்னுட்டா என்ன கேட்க போறார், அரும்பொருளே அருளாய். அரும்பொருள்னா ரொம்ப சாஸ்திரத்துல சொந்த அர்த்தம் எதுவோ அதை சொல்லணும். சுவாமி தேசிகனே எடுத்து கொடுக்குறார், சார நிஷ்கர்ஷாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசிய திரேத்ரா சார்வபொழு ஸ்ருதிபதி விபரீதம் க்ஷேடகல்பம் ஸ்ருதௌச்ச பிரகிருதி புருஷபோக பிராபகாம்சோனபத்யா ததிஹ விபுதகுப்தம் மிருத்யுபீதா விசிந்தந்தி. உபனிஷதர்த்தம் உத்தமம் சாரம்னு சொல்றார். உத்தமமான சாரமான அர்த்தம் எதுவோ அது அதை எனக்கு அருளாய், அதை எனக்கு சொல்லணும். அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுனால தான் நீ கற்பகம், அப்படிப்பட்ட கற்பகமே என்று அந்த அரும்பொருள் என்ன தத்வஹித புருஷார்த்தங்கள் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தம் என்னோ அது மோட்சத்துக்கு உண்டான உபாயங்கள், தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் அற்புதனே அருளாய். நீதான் அதை அருள்வதற்கு கொடுக்கறதுக்கு சொல்றதுக்கு ஒரு தகுதி உண்டு அப்படின்னு சொன்னா யாருக்கு உண்டு, சுவாமி தேசிகன் ஒருத்தருக்கு தான் உண்டு. அந்த அப்படிப்பட்ட தூப்புல் அற்புதன், தூப்புல்ல அவதரித்திருக்கக்கூடிய ஆச்சரியமானவர். ஏன்னா அந்த ஆச்சரியத்துக்கு எவ்வளவு ஆச்சரியகரமான கிருத்தியங்கள், ஒரே ராத்திரியில 1000 சோகங்களை பண்ணி அவர் ஆச்சரியத்தை பண்ணினாரு, எவ்வளவு ஆச்சரியங்களை பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி அடியேனுக்கு அரும்பொருளே ரொம்ப அருமையான பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் அந்த சாஸ்திர ஞானம், ஹிததமம்னு இருக்கக்கூடிய அது இல்லைன்னா தத்வஹித புருஷார்த்தங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை தேவரீர் தாமே அடியேனுக்கு அருள் செய்ய வேணும். நான் வேற பலன்களை எல்லாம் போய் கேட்க போறது இல்லை, மாபாகிட்டையும் போக மாட்டேன், இவாகிட்டையும் போக மாட்டேன். இதனால சுவாமி தேசிகரணத்தில் இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தியினால இந்த மாதிரி நம்ம சாஸ்திர ஞானங்கள், சாஸ்திர அனுமதிக்கப்பட்ட அர்த்தங்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்கள் வேணும்னா சுவாமி தேசிகரிடத்தை போய் இந்த மாதிரி பிரார்த்திச்சா இதையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய ஒரு திரண்ட பொருள். இதையெல்லாம் ஒரு கடைசியிலெல்லாம் முடிக்க போகிற கடைசியில் இந்த காவலனங்கள் கிடாம்பி குழந்தைலாம் போய் ஒரு இதையெல்லாம் சுவாமி தேசிகரிடத்தில் இவ்வளவு அத்தியந்த பிரீத்தியோட பக்தியோட இருக்கிற போது முடியடை நேர்படும் தூப்பல் அம்மான் பதமாமலரின் கடைசி பாசுரத்துல சொல்லப்பற பூர்ண விசுவாசத்தோட இதையெல்லாம் சுவாமி தேசிகரிடத்துல நாம பிரார்த்தித்தோமானால் நமக்கு சாட்சாத் தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும். திருவடி சம்பந்தம் தேசிகனுடைய திருவடி சம்பந்தத்தினால நமக்கு பகவானுடைய சம்பந்தம் சாட்சாத்தாக ஏற்படும் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தம். மேல விசேஷார்த்தங்கள்லாம் மகான்கள்லாம் விசாரிப்பார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.